प्यारी प्यारी प्यारी प्यारी ओ यारी बाड़ी बाड़ी बाड़ी सिंगारा मारा मारा मारा ओ यारा रारा रारा रारा पेस पेस पेस मेटड़त पेस पेस पेस पेस पेस पेस मुंडड़त पेस पेस पेस सिंगारी Yari காதலி காதலி காதலி காதலா காதலா காதலா நீலாத காதலா காதலா காதலா காதலி காதலி காதலி காலை மாலை காதலி காதலி காதலி காதலா காதலா காதலா நீலாத காதலா காதலா காதலா பூவடு பூவடு பொன்னடு பொன்னடு பூவிதழ் ஒத்தடம் தந்திடு நோவுது கட்டு காவல் விட்டு போன பட்டு பாவை நீயா கட்டு பார்த்த வெட்டம் யாவும் விட்டு போன காயா ஓரடி இரடி போட்டு வந்த பூங்கொடி சிங்காரி பியாரி பியாரி பியாரி சிங்காரி தேவியே தேவியே தேவியே தேர்தலில் தேர்தலில் தேர்தலில் தேர்ந்தெடுத்த தேவனே தேவனே தேவனே தேரிலில் தேரிலில் தேரிலில் ஏறி வந்த தேவியே தேவியே தேவியே ஓடையில் ஓடையில் வாடையில் வாடையில் மெல்லது ஊர்ந்திடும் ஓடனே மாலையில் மாலையில் தோலையில் தோலையில் மன்மதன் சொல்லிடும் பாடவே பட்டு கோட்டை பாட்டு போல பக்கம் வந்து ஆட பீசு முத்தடுத்து வீசு வீசு வீசு